நல்ல நாள் குன்கிதழ்கழுதுங்கி நீ கவிதை இன்பத்தேன் சிந்தும் நாள் இன்பத்தேன் சிந்தும் நாள் நாள் நல்ல நாள் குன்கிதழ்கழுதுங்கி நீ கவிதை இன்பத்தேன் சிந்தும் நாள் இன்பத்தேன் சிந்தும் நாள் நாள் நல்ல நாள் உன் உறவு மழையில் நனையும் இரவு கண்டேன் சிந்தும் நாள் இன்பத்தேன் சிந்தும் நாள் மண்ணுக்கும் ஒரு பாதையா வெள்ளிக்கு வண்ணத்தில் வரும் மேகமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பாதையா வெள்ளிக்கு வண்ணத்தில் வரும் மேகமா பாராளும் ராஜாத்தி ஊர் கோலமா பக்கத்தில் ராஜாவை நான் காணலாம் கண்டாய் கொள்ளை கொண்டாய் உள்ளே சென்றாய் நெஞ்சிலாட காதல் மன்னா என்று வந்தேன் சிந்து பாட இன்பத்தேன் சிந்தும் நாள் நான் நல்லனா